പിറന്നെ കോടി പറന്നേ മാറിയപ്പ തെര ഇഴുക്ക് എന്നാച്ചിമുത്ത് മത്തളം കൊട്ട சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு தகிலு புகிலு குறவ குழலு தந்தனத்தனம் பாடிவா பட்டக்கு துழஞ்சு பட்டக மடிச்சு பாண்டிய பட்டக்கேறி வா அடடமீ செக்க உண்டரே முரசு முட்டி பாடடே தாய்மொழியில் தாளமேள மங்களம் அடடமீ செக்க உண்டரே முரசு முட்டி பாடடே தாய்மொழியில் தாளமேள மங்களம் தங்கமான சங்க கால தமிழ் பாடி தேரிலேறி தாளம் துள்ளா அடி அம்மாடியே தகிலு புகிலு குறவ குழலு தந்தனத்தனம் பாடிவா சட்டக்கு பட்டக்கு துழஞ்சு பட்டக மடிச்சு பாண்டிய பட்டக்கேறிப்பா குழலு தந்தனத்தனம் பாட்டிவா பட்டக்கு துழஞ்சு பட்டக மடிச்சு பாண்டிய பட்டக்கேறி வா குறவ குழல் தந்தனத்தனம் பாடிவா பட்டக்கு துழஞ்சு பட்டக மடிச்சு பாண்டிய பட்டக்கேறி வா அடட நீ செக்க உண்டரே முரசு முட்டி பாடடே தாய்மொழியில் தாளமேள மங்களம் ஹரோ ஹரோ பவா சுந்தரியே